Je vous montre des objets, c'est à vous de me montrer où ils sont placés. هوريك حبة حاجات وانت الحاجة اللي اقول عليها تقول لي هي فين بالظبط تختارها لي. هوريك حبة حاجات وانت الحاجة اللي اقول عليها تقول لي هي فين بالظبط تختارها لي. Montrez-moi où est l'enveloppe. وريني الظرف. وريني الظرف. Montrez-moi où est la clé. شاور لي على المفتاح. شاور لي على المفتاح. Montrez-moi où est le rasoir. وريني فين مكنة الحلاقة. وريني فين مكنة الحلاقة. Montrez-moi où est le verre. وريني فين الكوباية. وريني فين الكوباية. Montrez-moi où est le crayon. وريني فين القلم الرصاص. وريني فين القلم الرصاص. Montrez-moi où est le téléphone. وريني فين التليفون. وريني فين التليفون. Montrez-moi où est la montre. وريني فين الساعة. وريني فين الساعة. Montrez-moi où sont les ciseaux. وريني فين المقص. وريني فين المقص. Montrez-moi où est le peigne. شاور لي يلا على المشاطة. شاور لي يلا على المشاطة. Montrez-moi où sont les lunettes. وريني فين النظارة. وريني فين النظارة.